நடக்கமே நினைக்கு நடக்கமே நினைக்கு நாச்சு. ஏன் எனக்கு வியர்வை, ஏன் எனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு. எனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு. என்னை உந்தன் கூந்தலுக்குள் குடியேற்ற சம்மதமா எனக்குள் வந்து கூச்சமூட்டிட. குற்றம் நாளும் செய்து சட்டமீறமா லட்சம் என்ன தோன்றும் காட்சி உன்னில் காண்கிறேன். காதல் கொண்ட காதல் தன்னை நேரில் பார்க்கிறேன். எந்த பெண்ணை காணும் போதும் உன்னை பார்க்கிறேன். உன்னை காதல் செய்து காதல் செய்தே கொல்ல போகிறேன். வியர்வை ஏன் எனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு. வியர்வை ஏன் எனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு.